శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగా జనమ శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగా జనమ శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగా జనమ శ్రీమతే నిగమాంత మహాదేశిగా జనమ శ్రీమతే భగవదేవాశ్యకారాజ మహాదేశిగా జనమ శ్రీమతే వగుణభూషణ మహాదేశిగా జనమ శ్రీతరంగ వహనంతిని హేమాబ్జనాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమ రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం శ్రీరుండుదూపు తురువేంకటముడయాన్ పారందొచ్చొన్న పడమొళియుల్ ఓరొండు తానేయమయాదో తారణియల్ వాళ్వార్కు పానేరప్పోమడవం వాళ్వు శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితాత్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం శతాహృతి జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లవం జయంతీ సంభవం దామ వైజయంతీ విభూషణం శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః. రామకృష్ణ சரீரத்திலே சில முக்கிய விஷயங்களை நம் பகவதாருடைய ஆச்சார அனுகிரகத்தோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுகாரம் ஒவ்வொரு விஷயமா எம்பெருமான் அவதாரம் தொட்டு அவனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும், அவனை எப்படி நமக்கு வந்து ரட்சகனாக வரிக்க வேண்டும் பரியந்தம் போன உபன்யாசத்தில் பார்த்துருக்கோம். அடுத்தது நமக்கெல்லாம் இன்றளவும் ஒரு ஆச்சாரத்தை அந்த பாதுகை சம்பந்தம் எப்படி கிடைச்சது, இதுக்கு மூலம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா சாட்சாத் இந்த பரதாழ்வான் பண்ண பாதுகாராதனத்திலேருந்து நமக்கு கிடைச்சது. அதை ஒட்டியே சுவாமி தேசிகனும் ஒரு யாமத்துக்குள்ளே 1008 ஸ்லோகமான பாதுகா சகசரத்தை ரங்கநாதன் திருவடியை பத்தி எழுதி இந்த பாதுகையை பத்தி நமக்கு எழுதி அனுகிரகம் பண்ணியிருக்கார். எம்பெருமான் பித்ருவச்சன பரிபாலனத்துக்காக சிற்றவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா என்னும்படியாக உன் அப்பா சொன்னார்ப்பான்னு சொல்லிட்டு கைகேயி சொன்னதை ஒரு பெரிய விஷயமா ஏத்துண்டு வசிஷ்டர் ஜாபால் இவெல்லாம் போகாதுன்னு சொல்லும்போது அவளும் கிளம்பிட்டு பெறுவான் வந்துட்டார். வழியில பின்னாடியே பரதாழ்வானும் ஓடி வந்து போகாதே போகாதேன்னு சொல்றான். இல்லப்பானா போயாகணும்னு சொன்னார். அப்போ பரதன்ட்டேந்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்வது, பரதன் கேட்கிற அண்ணா நீ வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கோ, நான் பாப்பி ஆயிட்டேன், உன்னுடைய இளவரசு பட்டம் அந்த விழா நடக்கிறதுக்கு நான் வந்து நானேதான் ஆயிடுக என்னும்படியாக ராமன் நீ பா, நீ காட்டுக்கு போறது வந்து எங்க அம்மா பண்ணதில்லை தசரதன் பண்ணதில்லை நீ பண்ண பாவம் இல்லை நான் பண்ணதுன்னு சொல்ற. அப்படி வந்து ராமன் பின்னாடி ஓடி வந்து நீ வந்து ராஜ்யத்தை ஏத்துந்தான் ஆக வேண்டும் அப்படின்னு பரதாழ்வான் பிரார்த்தனை பண்ற பெருமாளிடத்துல. பெருமாளுக்கு என்ன, 14 வருஷம் போகணும் அப்பா சொல்லிட்டார். எல்லாரும் சொன்னாலே போகாதேன்னு அவ பேச்ச கேட்கலையேப்பா, நீ தர்மாத்மாவாச்சே பெரியவா சொல்றதை கேட்க வேண்டியதான் உன் கடமை அப்படின்னு பார்த்தாக்கா யாரு சொன்னாலும் எவனொருவன் அந்த சக்கரவர்த்தி இருக்கானே, ஒன்னு பிதா இன்னொன்னு சக்கரவர்த்தி, ரெண்டு ஸ்தானத்துக்கிட்ட இருந்து நீ காணகம் போன்னு சொல்லிட்டு விஷயம் வந்திருக்கு, சொன்னவோ கைகேயி மாதா. அதனால பெருமாள் மத்தவாளை புறந்தள்ளிட்டு பித்ருவச்சல பரிபாலனம் பண்ணணும், ராவண சம்ஹாரத்துக்கு ஒரு ஹேது கிடைச்சிருக்கே தசரதன் மூலமா கிடைச்சிருக்கேன்னு பெருமாள் அதை பிடிச்சின்னு வெளில எழுட்ட. இங்கே வந்து கேட்கிறான் பரதாழ்வான் பாதியிலே வந்துருவண்ணா வந்துருவண்ணா என்று. பெருமாள் இல்லப்பா முடியாது, நான் வரேன்னு சொல்லிட்டேன், காணகம் போறேன்னு சொல்லிட்டேன், நான் வரணும், என் வார்த்தையை நான் மீற முடியாதுப்பா அப்படின்னு பெருமாள் சாதிச்சு சரி உன் பாதையான குடவன் பண்ற பிரார்த்தனையின் பேர்ல பெருமாள் தன்னுடைய அந்த பாதையை எட பண்ணு வந்த மரபொறி தனுசோடையும் அம்புரா துணியோடையும் எழுன பெருமாள் பாதுகையோடு எழுன பெருமாள் இன்னும் மேற்கொண்ட கானகத்துள்ள பிரவேசிக்கு கொடிய கானகம் கானகமே மிக விரும்பி போகின்றேன் என்னும்படியாக கொடிய கானகத்து உள்ள போறதுக்கு பாதுகை கொஞ்சம் உபகாரம் பண்ணும். ஆனா பெருமாள் நீ வந்துரு கூட்டான் நான் வரமாட்டேன்னு பெருமாள் சொன்னேன் பாதுகையான குடுனு பிரார்த்தனை பரதாழ்வான்ட்டேன் சரின்ட்டு கொடுக்கிறேன்ட்டு பெருமாள் இந்த பாதுகை மேல நன்னா ஏறி நின்றுண்டு தன்னுடைய மொத்த விஷயத்தையும் அதுல இறக்கி அனுகிரகம் பண்ணாராம் பரதாழ்வானுக்கு. அப்படியானது இந்த பாதுகை பிரபாவம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஏன் பாதுகை கொடுத்தேர் சுவாமி பரதன்ட்டேன்னு தன்னை மீட்டுண்டு பெருமாள் கானகத்துக்கு போனோம் 14 வருஷம் போனோம் என்ன பண்ண முடியும். இப்ப நம்ம பேங்க்ல ஒரு லோன் வாங்குறோம் 10 லட்சம் ரூபாய் லோன் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா செக்யூரிட்டி கேட்கிறான். செக்யூரிட்டியோட மதிப்பு 15 லட்சம் இருந்தாதான் 10 லட்சம் ரூபாய் நமக்கு லோன் கிடைக்கும். அதனாலே பாதுகிய பரதனிடத்துல அடமானமா வச்சு தன்னை மீட்டுண்டான் எம்பெருமான். மேற்கொண்ட காயங்கள்லாம் இருக்கு. அவனும் பிடிவாதமா என்னை அயோத்திக்கு கூப்பிடுறான், நான் அவனிடத்திலே தன்னை விடுவிக்க வேண்டும் இல்லையா. அதனாலே தன்னையே அடமானமா தர முடியாது அந்த இடத்துல. அதனால தன் பாதுகையை அடமானமா வச்சு பெருமாள் தன்னை மீட்டுண்டு கானகத்துக்குள்ள பிரவேசம் பண்ற. அப்படி ராமன் இருந்தாதான் இந்த ஆட்சி இப்படி நடக்குமா, இல்ல பாதுகை ராம பாதுகை நடத்துமான்னா ராம பாதுகையோட அந்த 14 வருஷம் ஆட்சியானது ரொம்ப பிரமாதமா நடந்ததுன்னு சொல்றான். ஏன்னா பாதுகையோட பிரபாவம் அப்படி இருக்கு. ஆச்சாரியால் பாதுகைக்கே அப்படி ஒரு மகோன்னதமான ஒரு மகிமை இருக்கு, சக்தி இருக்குன்னு நம்ம எல்லாம் இன்னைக்கும் ஸ்ரீ பாத தீர்த்தம் ஸ்வீகரிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அப்போ சாட்சாத் அவதார புருஷன் அவன் ஒரு சங்கல்பத்து மூலமா ஒரு பாயசத்தை வியாஜியமா வைத்து பெருமான் அவதாரம் பண்ணி வந்திருக்கான். அப்போ அந்த சக்திக்கு மகிமைக்கு கேட்க வேண்டுமா, அவன் இருந்தாலும் அப்படி ஒரு ஆட்சி பண்ண முடியாது இல்லையா. ஆனா பாதுகா ராஜ்யம் அப்படி நடந்ததுன்னு சொல்ல வருஷாணி தானி விஷலோ நதபாம்சிதே பாலோ ந கச்சிதபி மிருத்துவசம் ஜகாம ராஜ்யே தவாம்பரகு புன்பவ பாதரக்ஷே நைவாபரம் பிருதிவிதேயம் அபூத் பிரசக்தம். பாதுகாசகச ஸ்லோகம். இதுல ராமராஜ்யம் பெருமாள் ராஜ்யம் பண்ணார். அவர் ராஜ்யத்தில் ஒரு அப்ராமணன் ஒருத்தன் வந்து யஜ்யம் அனுஷ்டிக்கிறேன்னு அனுஷ்டிச்சு அது ஒரு அதர்ம செயலாய் போயிடுத்து. அதன் காரணமாக ஒரு பிராமண வம்சத்திலே ஒரு குழந்தை வந்து மரிச்சு போயிடுது. இதை போய் ராமனிடத்திலே சொல்றா. பெருமாளும் வேகமா வந்தார், அவனை சிரச்சேதம் பண்றார். இப்படி ஒரு விஷயம் ராமன் ராமனுடைய ஆட்சியிலே நடந்திருக்கு. ஆனா 14 வருஷங்கள் பாதுகா ராஜ்யம் பண்ணிருக்கா, பாதுகா தேவி ராஜ்யம் பண்றா அயோத்தி மாநகர. இந்த ராஜ்யத்தில் ஒரு கெடுதியும் வரல, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமும் நடக்கல, ஒரு அதர்ம ரீதியான காரியங்கள் நடக்கல. அந்தந்த வர்ணத்தைச் சேர்ந்தவா அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சிருந்தா. இதிலேருந்து நாம் தெரிஞ்சிப்பது என்னன்னா ரகுபுங்க பாதரக்ஷே அப்படின்னு சுவாமி தேசிகனங்க அந்த ஸ்லோகத்தில் பிரயோகம். அந்த ரகுபுங்கவ பாதரக்ஷையானது ராமன் இருந்தா எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அதை விட மிக மேன்மையாக அந்த அயோத்தி மாநகரை ஆட்சி பண்ணிருக்கு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா ஆச்சாரியாலை அடைந்தவா பாதுக சாட்சாத் ஆச்சாரியன். நமக்குலாம் நம்ம அம்சமா இருந்தாலும் அவளும் ஆச்சாரிய கோட்டிதானே. எந்த ஒரு கெடுதியும் வராது, நன்மையே நடக்கும் சொன்னான். பெருமாள் ஆட்சி பண்ணா கூட ஏதாவது இது மாதிரி ஒரு அதர்மம் தலை தூக்கிறது, பெருமாள் அதை சம்ஹரிக்கிறார். ஆனா பாதுகாதேவி உன் ராஜ்யத்திலே ஒரு அதர்ம காரியமும் நடக்கவில்லை. நைவாபரம் பிதிவிதேயம் அபூத்து பிரசக்தம் அப்படின்னா, இப்படி அந்த பாதுகையினுடைய பெருமையை பரசாத்துறது. நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும்னா அந்த பாதுகாசாஸ்திரம் வந்தது. இது எங்கேருந்து வந்ததுன்னா ராமாயணத்திலேருந்து நமக்கு லீடு கிடைக்கிறது நமக்கு இல்லையா. அதான் அப்புறம் பார்க்கறா, மூர்னாததானாம் மணிபாதுக துவாம் உத்தாம்சிடம் வா புருஷம் பவத்யா வதந்தி கேஜிதே வயமாமநாமஹ துவமேவ சாக்ஷாத் அதிதெய்வதம் நஹ அப்படின்னா, சில பேர் சொல்றா சுவாமி பெருமாளை சேவிக்கும்னு சொல்றா, சில பேர் சொல்றா பெருமாள் சேவியும் பெருமாள் சாத்தின் இருக்க பாதுகையும் சேவி அப்படின்றா. சரி, எதை சேவிக்கிறது சுவாமி? பெருமாளை சேவிக்கிறதா, பாதுகையை சேவிக்கிறதா, பெருமாளும் பாதுகையும் சேர்த்து சேவிக்கிறதா அப்படின்னு சம்சயம் வருது. துவாமேவ சாக்ஷாத் அதிதெய்வதம் நகா அப்படின்னு, பாதுக நீதான் பெருமாள் எனக்கு, ஒன்ன சேவிச்சாலே போருமே அப்படின்னு. ஆச்சாரியால சேவிக்கணும்ன்றா, சில பேர் பெருமாள் சேவின்றா. ஆச்சாரிய பெருமாளை சேர்த்து சேவின்னு சில பேர் சொல்றா. ஆனா எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, எப்படி மதுரகவிகள் தேவுமற்றறியேன் என்னும்படியாக, திரிதன் ஆகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருமுரு காண்பன்னான் பெரியவன் குருகோ நகர் நம்பிக்காளுரியனாய் அடியன் பெத்தனன்மயே என்று அந்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கரியமுகில் புறமேனி மாயன் என் முன்னே வந்து நின்னாலும் எனக்கு உச்சிதம் யாரு அப்படின்னா, அவன் இல்ல என் சுவாமியான நம்மாழ்வார். தேவுமற்றறிய என் குருகூர் நம்பி என்னும்படியாக நாங்கள் பெருமாளோட ஆச்சாரியால தான் சுவாமி சேவிக்கிறோம். அவளை ஆராதிக்கிறது எங்க பரம சந்தோஷம் பரமானந்தம். அவ பாதுகரங்க எங்களுக்கு ரொம்ப கல்கண்டு சாப்பிடுற மாதிரின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் துணிக்கிறது. துவமேவ சாக்ஷாத் அதிதெய்வதம், பாதுகே நீதான சாக்ஷாத தெய்வமா இருக்க. அந்த மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு பாதுகாசகஸ்து மூலமாக கிடைக்கிறதுக்கு ஹேத்து என்ன அப்படின்னா பாதுக. அந்த பாதுகை எப்படி பூஜை பண்ணணும், எப்படி திருவாராதனம் பண்ணணும் என்பதெல்லாம் நாம் பரதன்ட்டேன்னு கத்துக்கிறோம். அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்த பெருமாள் அனுகிரகம் பண்ண அந்த பாதுகேட்டேன்னு நமக்கு விஷயங்கள் சுவாமி தேசிகன் பரையில கிடைச்சிருக்கு. நமக்கு இத்தனை யுகம் தாண்டி வந்திருக்கு இல்ல. அப்புறம் பார்த்தா, சரி இந்த பாதுகை என்ன சுவாமி பண்றா? பெருமாள ரங்கநாதன் வந்து சன்னதியில் இருக்கான். வணங்கும் திரைகள் பலபலவாக்கி பதிவு கற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவஜவைதோர் அணங்கும் பலபலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரையெல்லாம் நின்கண் வைக்கு எழுவிப்பனையே என்று நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சாதிச்சார். விஷயம் என்னன்னா, பெருமாள் தன்னுடைய அந்த வைபவம் தெரியும்னா, தன்னை விட தாழ்ந்த விஷயங்களை லோகத்தை உலாவ விட்டாதான் பெருமாள் வசத்தையும் தெரிஞ்சுப்பா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பெருமாள் 108 திருப்பதிகளிலேயும் அபிமான ஸ்தலங்களிலேயும் வாசம் கொண்டு நமக்கு அனுகிரகிச்சின்றிருக்கான். பின்னானார் வணங்கும் சோதியாக. ஆனா சில பேர் போய் பெருமாளை சன்னதியில போய் சேவிக்கிறா, சில பேரால சன்னதியில போய் அந்த அர்ச்சாமூர்த்திய அந்த விக்கிரகத்தை அந்த உற்சவாதிகளை பெருமாள் சாத்திக் கொள்ளும் அந்த அந்த அலங்காரத்தை திருக்கோலங்களை சேவிப்பதற்கு பாக்கியம் இல்லாத போது சில பேருக்கு பிரீத்தி இல்லாம இருக்கு, சில பேருக்கு அப்ரீதி ஜாஸ்தியா இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களும் ஜனங்கள் மனசுல இருக்கு. அதனால இந்த பாதுகாதேவி என்ன பண்ணாலாம், சரி உள்ளே உக்காந்துருந்தா ரங்கநாதா, உன்னை யாரும் வந்து சேவிக்க மாட்டா, கொஞ்சம் பேர் சேவிக்கிற, ஆனா இன்னும் சேவிக்கிறதுக்கு நிறைய மனுஷா இந்த ரங்கமாநகர்ல காத்துட்டு இருக்கா, அவ இங்க வராட்டாலும் பரவாயில்ல சுவாமி, நாம கூட்டுன்னு போறேன், நீ இது போய் அங்க அனுகிரகம் பண்ணுன்னு பாதுகாதேவி சொல்றாளாம். கஷமயா ஜகதாமபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனித்வயைவ அபிகம்ய தபோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு ஸ்லோகம் பாதுகா சகஸ்திரத்தில். சில பேர் கோயிலுக்கு வரா, சில பேர் பெருமான சேவிக்கிறா, எல்லாருக்கும் அந்த திருக்கோலம் பாக்கியம் கிடைச்சிருதில்ல. பெரிய வைகுண்ட ஏகாதசி, லட்சம் பேர் ரங்கநாதனை சேவிக்க வரா சுவாமி, ஆனா பத்து பேர் ஆத்துல படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான் 8 மணி வரைக்கும், அப்படின்னா அவன் பண்ண கர்மா அன்னைக்கு அவனுக்கு கிடைக்கல பெருமாள் சேவை. 4 மணிக்கே தலையில ஒரு கூட தண்ணியை கொட்டின்னு போனா பெருமாள் சேவை கொடுக்க மாட்டாரான்னு கொடுப்பாரு. போகிறதுக்கு இட்டம் இல்ல, சோம்பேறித்தனம், தூக்கத்துல பிரீத்தி ஜாஸ்தியா படுத்து அபேட்சை இருக்கு, அதனாலே அவளுக்கு அந்த பாக்கியம் இல்ல. சரின்னு பாதுகாத்தையை பார்த்தா ரங்கநாதனா வீதியில் ஏழை பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த திருவரங்கன் சேவை கடவி, இந்த அர்ச்சாமூர்த்தியோட சேவை கிடைக்குமே, இந்த நம்பருமாள் சேவை கடவி, இத்தனை ஆச்சாரியால் இவனை ஆராதிச்சிருக்காளே, அப்பேற்பட்ட பெருமாள், பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்பட்ட பெருமாளுடைய விஷயம் கிடைக்குமே அப்படின்று அந்த பாதுகாதேவி நினைக்கிறா. அதனால பவதி ஸ்வயம் முகுந்தா அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா அப்படின்னா, அதனால பெருமாளை கூட்டின்று ஏன் பெருமாள் வீதி பரப்பாடு பண்றான், முடவன் இருக்கான், காது செவிடு இருக்கு, கண் தெரியாதவாய் இருக்கா, இவாளெல்லாம் நித்தியம் பெருமாளை போய் செவிக்க முடியும், அதனாலே பெரிவா உற்சவாதிகளை ஏற்படுத்தி இன்னைக்கு புஷ்போத்சவம், இன்னைக்கு வந்து வசந்தோத்சவம், இன்னைக்கு வந்து அன்னக்கூட உற்சவம், நிறைய உற்சவாதிகளை வச்சு பெருமாளை வீதி பரப்பாடு பண்ணி நமக்கு ஆழ்வா சாத்தமரெல்லாம் ஏற்படுத்தி வச்சு இந்த பெருமாளை இவன் வந்து செவிக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த பெருமாள் வீதியில் வந்து அவளை கடாட்சிக்கிட்டமே, அவன் கடாட்சத்தின் மூலமாக இவாளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுமேனு பெரியவா திருவுள்ளம். அது பெரியவா திருவுள்ளமா, இந்த பாதுகையுள்ள திருவுள்ளமும் அதுதான் இருக்கு, அதான் பெரியவா மனசுல வந்திருக்கு. வீதியார் அவர் வானை விருந்தா வனத்தே கண்டோமே அப்படின்னா, பரத்துவம் வந்து வீதியில் இருக்கிறது சுவாமி, அர்த்தம் என்னன்னா பரமபதநாதன் தான் இங்க அர்ச்சாமூர்த்தியா இருக்கான்னு ஒரு பட்சம் இருந்தாலும், இந்த அர்ச்சாமூர்த்தி தான் இந்த அவன் பரமபதநாதனாய் பர்வதத்தில் இருக்கான் என்பது பெரியவா திருவுள்ளமும் கூட. அதனாலே அந்த பரமபதநாதே நமக்கு நம் மாத்து வாசல்ல வந்து நின்று நமக்கு ஸ்ரீஷடகோபம் சாதிச்சு நமக்கு அவனுடைய கடைக்கண்களாலே நம்மளை பார்த்தா நம்முடைய பாபம் விலகிறது சுவாமி. அதான் பெரியவா சாதிச்சா எம்பெருமான திவ்ய மங்களக விக்கிரகத்தின் சேவையே பாப நிவர்த்தகம்னு சாதிச்சா பெரியவா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இந்த பாதுகாதேவி பெருமாளை கூட்டுண்டு வரா ஸ்ரீரங்கத்துல. க்ஷமயா ஜகதாம் அபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனி ஸ்வயைவ அபிகம்ய தபோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா. இப்படியாக ஆச்சாரிய கடாட்சம் நமக்கு கடைச்சுடுத்துனா நாம் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் எழுதுவார். இதான் தாத்பரியம் இந்த ஸ்லோகத்தில். நம்மாண்டவன் வியாக்கியானம், எவனொருவன் ஆச்சாரிய கடாட்சம் அவனுக்கு கடைச்சுடுத்துனா பெருமாள் அவனை தேடி வரார் சுவாமி. ஏன் எப்படின்னா, நமக்கு இந்த ஆச்சாரியால் சரணாகதி பண்ணிருக்கிறார், இவா சொன்ன ஒரு வார்த்தைக்கு பெருமாள் கட்டுப்பட்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே என்னும்படியாக அந்திமஸ்மிருதி தேவையில்லைன்னு பெருமாளே நமக்கு திருமுள்ள பகந்து வார்த்தை அருளை செய்து, நீ என்ன நினைக்காட்டாலும் பரவாயில்லப்பா, நான் உன்னை கூட்டுன்னு போறேன் வைகுண்டத்துக்குன்னு பெருமாள் சொல்லியிருக்கார் இல்லையா. இது எதனால என்ன, ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே. அப்போ இங்க ஆச்சாரியால் பாதைக்கு உபமானமா கொடுக்கிறார் இந்த இடத்துல பெரியவா சுவாமி தேசிகன். இப்படியாக இந்த பாதுகா அங்கேருந்து நமக்கு வந்து ராமாவதாரத்திலேருந்து லீடு எடுத்துன்னு வரா. இன்னைக்கும் நம்ம இந்த பாதுகா சகரத்தை சேவிச்சு எத்தனையோ அர்த்தங்கள் பெரியவா கொட்டி வச்சிருக்கோம். அது உள்ள ஒவ்வொரு ஸ்லோகம் தனித்தனியான ஒரு அழகு. அதனாலே ராமாவதாரத்தை பாதுக்க அங்கேருந்து ஆரம்பிச்சு கிடைச்சது. சரி சுவாமி, கிருஷ்ணாவதாரத்தை என்ன சுவாமி, ஆச்சாரியால பத்தி சொன்னாரே, அவ திருவடி என்ன, பாதுக என்ன, ஸ்ரீபாத தீர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஸ்ரீகிருஷ்ணன் அவ அம்மா சொன்ன, அப்பா வேதாந்த ஜானம் கத்துக்கணும்பா, பரம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சரின்னு சாந்திபினி மகரிஷி கிட்ட போய் அவரும் பலதேவனும் கேட்கிறா, அடியவங்களுக்கு வந்து இதுமாரி அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கணும் சுவாமி, எங்களுக்கு வந்து வித்தை சொல்லித்தரணும், வேதம் சொல்லித்தரணும், எல்லா சாஸ்திரமும் சொல்லித்தரணும் கேட்கிறா. அவர் ரிஷி சிரிக்கிறார், இவனுக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜகத் ரட்சகன்னு எனக்கு தெரியும், தனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி இவன் என்னிடத்துல வந்து பாடம் கேட்க வந்திருக்கானேப்பான்னு சொல்லிட்டு 64 நாள்களிலே 64 கலைகளையும் அவர் போதிக்கிறார். முதல் நாள் பாடம் முடிஞ்சது, உடனே சரி நாளைக்கு வரும்போது இந்த பாடத்தை மனனம் பண்ணிக்கோ, அந்த பலகை அழிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வேற பாடம்னு ஆச்சாரியன் சாதிச்சார். எல்லாரும் அழிச்சா அழிஞ்சது, கிருஷ்ணனும் எழுதுறது அழிச்சார், அழியவே இல்லை. என்னடா இது, கிருஷ்ணன் இவன் சர்வேசன் அழியலேன்னு சொன்னாலே, அடியேன் அடியேன், எல்லாரும் தான் கிருஷ்ணனுடைய அந்த பலகை மட்டும் அழிய மாட்டேன்றது எழுத்துக்கள்லாம் அப்படியே இருக்கு அடியேன்னு போய் சொன்னான். உடனே கிருஷ்ணனை கூட்டார் சாந்திபின் ரிஷி. ஒண்ணுமானா தோனா, ஆசிரமத்து பக்கத்தில் தடாகம் இருக்கு, அங்க போ, அந்த தீர்த்தத்தை எடுத்து இதை புரோக்ஷணம் பண்ணி அழிடா, அழிஞ்சிரும்னு சாதிச்சார். பெருமாளும் அங்க ஏழுநேர் ஆச்சாரியன் சொன்ன வாக்க சிறை மேற்கொண்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த பலகையை அழிச்சார், எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இதுல நாம் தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எம்பெருமானை எழுதின எழுத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியானது யாருக்கு இருக்குன்னா, ஆச்சாரியன் பாதுகருக்கு இருக்கு. ஆச்சாரியன் திருவடியிலே பட்ட தீர்த்தமானது தடாகத்திலே அவர் நித்தியானுஷ்டானம் பண்ற இடம் அது. அந்த ரிஷி அவருடைய அந்த தபோபலம் இருக்கு, அந்த தபோபலத்தை அவர் திருவடி பட்டு அந்த தீர்த்தத்திலே அவர் பாதுக சாத்தின் ஏழு பாதுகை ஏழை பண்ணிட்டு தீர்த்தா மாட்டு திருப்பி சாத்தின் வருவார். அப்போ அந்த பாதுகையினுடைய ஸ்பரிசத்தாலே எம்பெருமான் எழுத்தையும் நம்ம அழிக்க முடியுதுன்னா, ஆச்சாரியன் பாதுகை எவ்வளவு வசத்தின்னு காட்டுறது கிருஷ்ணாவதாரத்தில் இல்லையா. இப்படியாக இந்த பாதுகையினுடைய வைபவமானது ராமாவதாரத்தை ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரம் வந்து கலியுகத்திலே நமக்கு எல்லாம் நம் ஆச்சாரியால் மூலமா இன்றைய பர்யந்தம் நாளைக்கும் கோடி கோடி வருஷங்கள் இந்த லோகம் எம்பெருமான் எத்தனை காலத்துக்கு இத இந்த பூலோகத்தை வச்சுருக்கோம், அத்தனை காலத்துக்கும் இது இருந்து பின்னானா வணங்கும் சோதியாய் அந்தந்த ஆச்சாரியாள் பாதுகை அந்தந்த சிஷ்யாளுக்கு பரம அனுகிரகத்தை கொடுக்கும் என்பது இது நிசந்தேகமாய் இருக்கு, சந்தேகமே கிடையாது. அவ்வளவு பாக்யம் நமக்கு. அதனாலதான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தை ஸ்ரீமடத்தை பத்தி அடி எனக்கு ஞானம் ஜாஸ்தி இல்லை. இங்க என்னன்னா பாதுகாராதம் பிராதான்யம் என்ற காரணத்தினாலே பரதவர்ப்பணம் ஆனவாளுக்கு அந்த இன்றைய 11 ஆண்டவன் வைகுண்ட வாசி 12 ஆண்டவன் இப்ப எழுந்திருக்கார். அவர் பரதவர்ப்பணம் பண்ணி வச்சு 11 ஆண்டவோட பாதுகையும் யாரு பரதவர்ப்பணம் அன்னைக்கு பண்ணிண்டாலோ அவ சிறத்துல ஒவ்வொரு பாதுகையா சாதிப்பா என்றால அனுஷ்டானத்தை இருந்துருக்கு. ஏன்னா அந்த நமக்கு ஒன்னும் தெரியாட்டாலும் ஆச்சாரியாளுக்கு அவ சர்வஜா, அவளுக்கு எல்லாம் தெரியும், இந்த அனுகிரகம் இவாளுக்கும் கிடைக்கட்டுமே, அவளும் புனிதமாகட்டுமே, இந்த எவனொருவன் பரநியாசம் பண்ணிண்டானோ அவனுக்கும் இந்த அனுகிரகம் கிடைக்கட்டுமே என்ற உயர்ந்த நோக்க விசால திருவுள்ளத்திலே அந்த அனுஷ்டானம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவநாசவத்தில் இன்றும் நடந்துருக்கு. ஏன்னா அவ ரொம்ப பவித்திரமானவா, அவளுடைய அனுகிரகம் இருந்தாலும் எதையும் சாதிக்கிற ஒரு தனியன் எல்லாத்தையும் சாதிக்கும் சுவாமி. வேற மகான்கள்லாம் சொல்றா ஒரு கிரந்தம் சேவிக்கிறோம், ஒன்னும் நமக்கு அந்த கிரந்தம் பிடிபடலன்னா ஒன்னும் பண்ண புஸ்தகத்தை மூடி வேடா, உன் ஆச்சாரியன் தனியான மனசார அனுசந்தானம் பண்ணு, அந்த ஸ்ரீகோலத்தை பெருமாளும் நடிச்சுங்க நன்னா சாட்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி சேவிடா, அந்த புஸ்தகத்தை திருப்பி பாடத்தை வாசிச்சு பாரு, அர்த்தம் வருதா இல்லையா பாரு, மனசுல பாடம் நிக்கிறதா இல்லையா பாருன்னு பெரியவா சொல்லிருக்கா. இது ஒரு அனுஷ்டானம். அப்பன்னா அந்த தனியனுக்கு அவ்வளவு மகிமனா அவ சாத்தின்ற பாதுகைக்கு எவ்வளவு விஷயம், அந்த பாதக திருமஞ்சனமான அந்த ஸ்ரீ பாத தீர்த்தத்துக்கு எவ்வளவு மகிமை நமக்கு. அந்த சாத்தியந்த ஆச்சாரியன் பாதகிய சாத்தியந்த ஆச்சாரியன் எவ்வளவு வசதி இல்லையா. இப்படியே கீழே இருந்து வரிசையா போன பெருமாள் வரைக்கும் போலாம், நான் சொல்லிட்டே போலாம். அதனால இந்த பாதகை மகிமையானது நமக்கு ராமாவதாரத்தில கிடைச்சது. இன்னும் முன்னாடி ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கோ இல்ல அடியனுக்கு எனக்கு தெரியல. விஷயம் இருந்திருக்கலாம், வேற அவதாரங்கள்ல எங்காவது புராணங்கள்ல இருந்திருக்கலாம். நம்ம சேவிச்சது இந்த ராமகிருஷ்ண அவதாரம் சேவிக்கும். அதனால இதுலேயாவது விஷயத்தை எடுத்து அதை சபையில விஜ்ஞாபனம் பண்றேன். நம்ம கூட சில சமயங்கள்ல பார்த்தா அந்த ஆச்சாரியர்கள் வந்து அந்த அந்த போஜனம் முடிஞ்ச பிறகு போய் அவ சுத்தி பண்ணிட்டு கைகால சுத்தி பண்ணி வாய்க்கு பிடிச்சு வருவா. அப்ப திரும்பும்போது ஆசிரமத்துக்குள்ள வரும்போது அந்த சிஷ்யா காலில் தீர்த்த சேர்ப்பா, அவர் உள்ள எழுத உடனே அப்ப அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிப்பா. அடியன் வந்து நிறைய சேவிச்சிருக்கேன். ஸ்ரீமத் முக்கூரேஷிங்கர் மாலவ நித்திய திருவாரந்துக்கு அந்த ஆசிரமத்தில இருந்து அந்த படியேறி ஏறும்போது படியேறினோடனே அந்த கடைசி முதல் படியில சன்னதிக்கிட்ட தசாவதார சன்னதி சன்னதிக்கிட்ட வரும்போது சிஷ்யா அந்த கடத்துல அந்த மரக்கட்டத்தில் தீர்த்தம் வச்சுருப்பா வைதிகமா. அதை திருவடியில் சேர்த்த உடனே மேலே எழுடுவார் ஐசிங்கர் மெதுவா அப்படிச்சுன்னு மேலே எள்ளி சம்மன் திருவாரம் கேள்வி. அப்ப அந்த தீர்த்தத்தை எடுத்து போஷிச்சுப்பா சிஷ்யாலாம் பின்னாடி வரவா. அப்பனா அவ திருவடியோட அந்த ஸ்ரீபாத தீர்த்தமானது எவ்வளவு விசேஷம், அந்த பாதுகை எவ்வளவு விசேஷமா கொண்டாட வேண்டியது இல்லையா ஆச்சாரியாள் பாதுகையை நம்போ. அதுதான் அப்ப பரதாழ்வான் நமக்கு அற்புதமாக காட்டின அவதாரமானது ராமாவதாரம் நமக்கு இல்லையா. இல்ல நுணுக்கமான விஷயங்கள் தான், பரிவாரத்தை கேட்டா விஷயம் தெரியாது நமக்கு. ராமாயண பாஷம் பாதிக்க பரதன் கொடுத்த ராமன் போயிட்டார், பரதன் வச்சு எழுதிட்டு இருந்தா ராமண சம்ஹாரம் முடிஞ்சது, ஓடி வந்தார் விமான புஷ்ப விமானத்துல வந்தார், நந்தி கிராமத்துக்கு வந்தார், அங்க வந்து பரதனை கூட்டுன்னு போனார், பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னு ஒருவரில் முடிஞ்சிடும். ஆனா இதுல ஒருவர் இன்சிடென்ட் தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்த்தாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள். இன்றாலும் நமக்கு அந்த பாதுக ஆராதனம் கை கொடுக்குதுன்னா அப்படியே என்ன அர்த்தம் பாருங்க. நம்ம பார்த்த கூட நம்ம நம்முடைய பிரியமான ஆச்சாரியா யாருட்ட நமக்கு வந்து தாப சம்ஸ்காரமாச்சோ பஞ்ச சம்ஸ்காரம் யாருட்டாச்சோ யாருட்ட நமக்கு சரணாகதி அனுஷ்டிச்சோமோ அப்ப பாதுக ஏழை பண்ணி அந்த துவாதசி தினத்தன்று ஒரு தீர்த்த அத்யபாத்தியம் சமர்ப்பிச்சு தனியனை சொல்லி அந்த ஸ்ரீபாதித்தம் ஒரு புஷ்பம் சமர்ப்பித்து ஒரு பழத்தை அம்சம் பண்ணி ஸ்ரீபாதித்தம் எடுத்துக்கிறோம் நம்ம இல்லையா. எதனால என்ன அவ அந்த அந்த ஆச்சாரியால் சாட்சாத் எம்பெருமானவே நமக்கு ஏழு இருக்கு அந்த பாதுக ரூபத்தில். அதனாலே நமக்கு அந்த வைபவங்கள் எல்லாம் எங்கேருந்து கிடைச்சதுன்னா பரதாழ்வான்ட்டேருந்து கிடைச்சது. சுவாமி தேசிகனும் அதுக்கு முத்தாய்ப்பாக நமக்கு ஒரு 1008 ஸ்லோகம் ரங்க பாதகையை பத்தி பாதுகா பிரபாவத்தை பத்தி நமக்கு கொடுத்திருக்கார். அதுல இருந்து கிடைச்சது கிருஷ்ணாவதாரத்தையும் சாந்திமணி ரிஷி அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே கிருஷ்ணன் அந்த எழுத்து அழிச்சான்னு சொல்லிட்டு வந்து கதைகள் சொல்றது நமக்கு பாரத கதைகள் சொல்றது. அதனாலே ஆச்சாரியாலை சேவிச்சாலே நமக்கு பரமபோக்கியம் பெருமாளை சேவிச்ச பலன் கிடைக்கிறது. பெருமாளையும் பாதிகையும் சேர்த்து சேவிக்கனா தெய்வமாச்சேரியன் பாதிகையே சேவிச்சா போறோம் ஆச்சாரியே சேவிச்சா போறோம் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்க. இப்ப ஏற்பட்ட பாதுகா ராஜ்யத்திலே 14 வருஷம் ஆண்ட பாதுகா ராஜ்யத்திலே நமக்கு வந்து ஒரு அதர்ம காரியமும் நடக்கல. ராமன் ஆட்சி பண்ணா கூட நடக்கும் போட்டுக்கு பாதுகையினுடைய 14 வருஷங்களே ஒரு அதர்ம ரீதியா ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகா சகஸ்த ஸ்லோகங்கள் நமக்கு எல்லாம் காட்டி கொடுக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் ராமாயணத்திலே விஷயங்கள்லாம் கோட் பண்ணி கோப்பிட்டு பாதுகாசத்தில் பேச முடியும். இருந்தாலும் கால அவகாசம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு பாதுகையை பத்தி பார்த்தோம், ஏதோ பெருமாள் போட்ட பிச்சை. இன்னைக்கு அந்த ரங்க பாதுகையும் ராம பாதுகையும் பத்தி நம்ம ஆச்சாரிய பாதுகையும் பத்தி பேசுறதுக்கு பேசி நம்ம வாயை நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். அதுதான் அவளுடைய அனுகிரகத்தாலே இந்த ரெண்டு வார்த்தை நாம் பேசுகின்றோம் இல்லையா. அதனால இந்த பர்யந்தம் இந்த பாதுகா பிரபாவத்தை மட்டும் முடிச்சுட்டு நாளைக்கு இன்னும் இத்தர விஷயங்களை நம்ம சேவிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.